எந்த தொழில் செய்தாலும் உன் சொந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் நீ தலைவனாகலாம், மற்றவரை ஜெயிக்கலாம். இது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம். என்ன கொஞ்சம் அந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனம், அந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனத்தை அப்ளை பண்ணணும். அதை பண்ணும்போது எவ்வளவு சிரமமான காரியமா இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம். இதை அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பார்க்கிற தொழில் மேல ஒரு கௌரவமான மரியாதை இருக்கணும். இது ஏதோ ஒரு குறைவான தொழில் மாதிரியோ, இல்லை ஏதோ வழி இல்லை நம்ம சாப்பாட்டுக்காக செய்யறோங்கிற மாதிரியோ, ஏதோ அவங்க தயவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரியோ ஒரு உணர்வு இம்மியும் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. நாதஸ்வரம் வாசிக்கிறவங்கலாம் ஒரு காலத்துல டி.என். ராஜரத்னம் பிள்ளை வருவதற்கு முன்பு எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் அந்த நாசர வித்வான்களை மரியாதையை தங்க வைக்க மாட்டாங்க, ஒரு மரியாதையான ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு போதுமான கௌரவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்றுகிட்டு தான் வாசிக்கணும். மேல் சட்டை போடக்கூடாது, தவுள் வாசிக்கிறவங்க மேல் சட்டையெல்லாம் போடக்கூடாது, அவங்க துண்டு மேலே போத்தக்கூடாது, மேலாம் அப்படி துண்டு போட முடியாது. இப்படி வச்சிருந்தாங்க இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய கலைஞர்கள், எவ்வளவு வித்வான்கள், எவ்வளவு சிறந்த மேதைகள், ஆனால் அந்த சொசைட்டி மதிக்கலை. ராஜரத்னம் உள்ள ஒருத்தர் தான் செருப்பு போட்டுக்கிட்டு வாசிச்சார், காலில் கட் ஷூ போட்டுக்கிட்டு நாசரம் வாசித்தார். முதல் நபர் டி.என். ராஜரத்னம் பிள்ளை ஷர்ட் போட்டுட்டு தான் வாசிப்பார், அங்கோஸ்திரம் போட்டுட்டு தான் வாசிப்பார். நின்று வாசினா வாசிக்க மாட்டேன் பார், கோயில் எல்லாம் உட்காந்து தான் வாசிப்பேன், மேடை போடு மேடை போட நான் உட்காந்து வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிச்சார். தான் பார்க்கிற அந்த தொழில் இருக்கு இல்லையா, தான் பார்க்கிற அந்த கலை அல்லது தொழில் நிச்சயமாக மேலானது அப்படிங்கிற உணர்வு வந்தவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஏதோ இது கொஞ்சம் குறைவான தொழிலோன்ற எண்ணம் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்மளை அர்த்தம் அப்படியே ஏறி மேஞ்சிருவோம், அம்மியில் வச்சு அரைச்சிடுவோம். அப்போ நாம பார்க்கிற தொழில் மீது ஒரு மரியாதை இருக்கணும், அந்த தொழில் நமக்கு ஒரு மரியாதை தருகிறது என்ற ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு கம்பீரம் இருக்கணும். இங்கிலீஷ்ல செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம்னா சுய மரியாதை, தன்னுடைய தொழில் மீது ஒரு சுய மரியாதையான நம்பிக்கை. நீங்க அந்த நம்பிக்கையோடு பேசுறவங்க பேச்சு வேற, நம்பிக்கை இல்லாம பேசுறவங்க பேச்சு வேற. நல்ல கம்பீரமா தாம் பார்க்கிற அந்த தொழில் மேல நம்பிக்கையோட நீங்க போய் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் உடனே நமக்கு ஒப்புக்கொள்வதும் வாக்கு கொடுப்பதும் இணங்கி வருவதும் வேற. தயங்கி குழம்பி பேசும்போது நம்ம சொன்னவர் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா, இவர் நம்மளோட பெரிய ஆளா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட பேசினா எந்த வார்த்தையுமே எடுபடாது. அப்ப முதல்ல தேவை என்னன்னா தன்னுடைய தொழில் மீது மரியாதை, தன் மீது மரியாதை, செல்ஃப் எஸ்டீம். நான் ஒரு சம்பவம் சொல்றது உண்டு, என் புத்தகத்துல கூட எழுதியிருக்கேன். நார்டன் அப்படின்னு ஒரு வக்கீல் இருந்தார், இந்திய தமிழ்நாட்டில் இருந்தார் நார்டன். அந்த நார்டன் என்ன பண்ணாரு, ஒரு ஃபிலிம் கேஸ், எஸ்ஜி கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார், எஸ்ஜி கிட்டப்பா. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்க தெரியும்னு தலையாட்டிட்டாலே 50 வயசுக்கு மேலன்னு அர்த்தம். எஸ்ஜி கிட்டப்பாவை அதுக்காக பல பேர் இருக்கமா ஆட்டாம வச்சிருக்கிறாங்க தலையா, எஸ்ஜி கிட்டப்பாவை தெரியும்னாலே 50 வயசுக்கு மேலே ஆகி போச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த எஸ்ஜி கிட்டப்பா ஒரு கொலை வழக்கில் சாட்சி சொல்றாரு, அவர் சாட்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாட்சியம். இந்த நார்டன் என்ன பண்ணாரு, இவர் வழக்கை உடைக்கிறது முடிவு பண்ணார், சாட்சியத்தை உடைக்கணும்னு முடிவு பண்ணார். அதுக்கு என்ன அப்படின்னா இன்சல்டிங், டேமேஜிங், ஒருத்தர் வீழ்த்தணும்னு வச்சுங்க அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசினா அப்படி அப்படி பொடி பொடியா போயிடுவாங்க. யார் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாலும் நம்ம நில கொலையாம இருந்தாதான் பெரிய ஆளுன்னு அர்த்தம். எதுக்கு வைக்க போடணும், எதுக்கு தாழ்ந்து போகணும், எதுக்கு பணிஞ்சு போகணும், இல்லை எதுக்கு அவமான போடணும், அவமானப்படுற பிள்ளை என்ன இருக்கு இந்த உலகத்தில்? நார்டன் என்ன பண்ணாரு, எஜ்ஜி கிட்டப்பா பார்த்து கேட்டாரு, உங்க பேரு? எஜ்ஜி கிட்டப்பா. தொழில் சினிமா நடிகர். நார்டன் சொல்றார், கூத்தாடி தானே, சினிமா நடிகர்ங்கிற வார்த்தை எவ்வளவு கௌரவமா இருக்க, கூத்தாடி தானேங்கிற வார்த்தை எவ்வளவு மட்டமா இருக்க, சொல்தான். எதையுமே சரியான வார்த்தையை போட்டால் அதுக்கு கௌரவம் வரும் அகௌரவம் வரும். சினிமா நடிகர்னார், கூத்தாடி தானே, அப்படி சொல்றதுன்னா அப்படி சொல்லக்கூடாதுங்க, நாங்களாம் சினிமா நடிகர் தான் நினைக்கிறோம். இன்னும் பெரிய சினிமா நடிகர், எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை அப்படியே ஒப்பிப்பீங்க, என்ன அர்த்தம்? ஒரிஜினல்லாம் பேச மாட்டீங்க, எவனோ சொல்றத சொல்றீங்க. இது ஜட்ஜுக்கு குறிப்பு, இவன் சாட்சி தயாரிக்கப்பட்டது, எவனோ சொன்னதை இங்க சொல்ல வர்றான், அவருக்குன்னு ஒரிஜினாலிட்டி கிடையாது, அதுக்காக பண்றார். எழுதி கொடுத்தது சொல்றாள் தானே, கூத்தாடி தானே, கூத்தாடி தான் மட்டமான தொழில் தானே அவங்க தொழில், மட்டமான தொழில் தானே, ஏன்னா அவர் சாட்சி மரியாதை இல்லைங்கிறதுக்காக பண்றார், மட்டமான தொழில் தானே அவங்க தொழில் அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாதுங்க, அப்படி பார்த்தா எங்க அப்பா பார்த்த தொழிலை விட இது எவ்வளவோ பரவாயில்லைங்க, அது அதை விட அசிங்கமான தொழிலுங்க. என்ன அவங்க அப்பா வேலை பார்த்தார், வக்கீல் இருந்தார். நார்டன் ஷாக் ஆயிட்டார், நாங்களாவது எழுதி கொடுத்த வசனத்தை சொல்லுவாங்க, இந்த வக்கீலுங்க பாருங்க பார்க்காததையே பார்த்த மாதிரி புழுவுறாங்க, தெரியாதது தெரிஞ்ச நார்டன் பார்த்தார், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் ஒண்ணும் பேச விரும்பல, பேசாம உட்காந்துக்கிட்டேன். நம்ம தொழில் மட்டம்னு சொன்னா இவன் தொழில் என்ன ஒஸ்திய, நம்ம தொழில இன்னொருத்தர் குறைச்சு சொல்றதை நம்ம ஒத்துக்கவே கூடாது. நாம் பார்க்கிற தொழில் மேலானது என்ற நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் நம் மீது மற்றவருக்கு மரியாதை வரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளவும். நாம் பார்க்கிற தொழில் உயர்ந்தது என்ற எண்ணம் நமக்கு வந்தால்தான் நம் மீது மற்றவருக்கு மரியாதை வர முடியும் அப்படிங்கிற அசர்டிவா பேசுறதுன்னு பேசும் போது அசர்டிவா சார் சொல்லுங்க அசர்டிவானா அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக பேசுகிற அந்த நம்பிக்கை எப்படி வரும்? உள்ளத்தில இருந்தா வெளியில வரும். ரெண்டு, தொழிலை நேசிச்சு செய்யணும். We must love our job. நான் இன்னும் பிளைனா சொல்றேன், புருஷன் பொண்டாட்டியை லவ் பண்றானோ இல்லையோ, பொண்டாட்டி புருஷன் லவ் பண்றாலோ இல்லையோ, அவங்கவுங்க பாக்குற வேலையை லவ் பண்ணணும். ஏன்னா லவ் பண்றாப்புல புருஷன் அமையிறது கஷ்டம், லவ் பண்றாப்புல பொண்டாட்டி அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால லவ் பண்ற மாதிரி ஜாப் இருக்கு இல்லையா, நம்ம பாக்குற வேலை இருக்கு பாருங்க, அதை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா யூ லவ் யுவர் ஜாப், உன் வேலையை நேசிக்க பழகு அப்படிங்கிறா. இப்ப சில பேர் அழுத்துக்குவான், எது கட்டாலும் அழுத்துக்குவான், என்ன அழுத்துக்குவான், தான் பாக்குற வேலையை அவனே அழுத்து பேசுவான். என்ன இது, காலையில ஏஞ்சு ஒருத்தர் சொல்றான், காலையில ஏஞ்சு குளிச்சு பல்லுகளில் விளக்கி குளிச்சு பல்லு விளக்காமே போலாமா? சரி ஒன்னு பொண்ணு காலம்பரை 16 பல்லு விளக்கு, சாயங்காலம் ஒன்று 16 பல்லு விளக்கு செலுத்துக்கிறான், அங்க பல்லு தேய்ச்சி குளிச்சு வேறங்க அதே ஆபீஸுக்கு போய் டெய்லி வெவ்வேறு ஆபீஸ் போக முடியுமா? அதை விட வருத்தமா சொல்றேன், அதே ஆபீஸ்ல போய் அதே சம்பளம் வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கேங்கிறான். அப்ப வெவ்வேறு வீட்டுக்கு வரதா ஐடியாவா? எந்த அர்த்தத்துல பேசுறான்? அது சொல்றான், அதே கையெழுத்தை போட்டு அதே சம்பளத்தை வாங்கிங்கிறான். நீ வேற ஒருத்தன் கையெழுத்தை போடு, அப்ப கொண்டு போய் எங்க வைக்கணும் அங்க வைப்பான். பாக்குற வேலையை எந்திரிச்சு போய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு, இவன் அழுத்துக்கிறான். இவன் கொண்டாடி சொல்றா, என் தலையெழுத்து என் தலையெழுத்து இதுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டி. இப்ப இதுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டினா என்ன அர்த்தம்? இவன் தம்மா மதர் தெரசா ஒரு அநாத ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க, இதுங்கெல்லாம் அநாதன் அர்த்தமா? இதுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டி, அல்ல ஒன்னு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குது, அல்ல ஒன்னு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குது, யார் புரியுதா? ஒன்னு மகன் இன்னொன்னு புருஷன். சில பேர் மகனையும் புருஷனையும் ஒன்னாவே நடத்துவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார், சண்டே வீட்டில் கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருக்காரு, இப்படி பையன் ஏத்தாப்புல உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தான், பொண்ணு இருக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா சத்தம் போடுது சமையல் ரூம்ல, டேய் எல்லாம் சாப்பிடுவாங்கடா அப்படின்னு, டேய் எல்லாம் சாப்பிடுவாங்கடா. இவர் என்னியுமா அப்படின்னாரு. டா போட்டு கூப்பிட்ட உடனே இவர் ஷாக் ஆகி போய், ஏன் என்னியுமா? அப்போ உனக்கோசரம் தனியாக சொல்லுவாங்களா அந்த அம்மா, உனக்கோசரம் தனியாக சொல்லுவாங்களா அப்படிங்குது. ஒரு எல்லைக்கு மேல அது மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு கணவன் ஒன்று கேட்பான், புள்ள ஒன்று கேட்பான், ஒன்று இட்லிங்குது ஒன்று தோசைங்குது, அது ஒரு வெறுப்பாக சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒன்று சொல்ல பாருங்க, ஒன்று இட்லிங்குது ஒன்று தோசைங்குதுன்னு தயவுசெய்து நீங்கள் வந்து வீட்டில் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா? சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டால் போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டால் போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. மன்னிச்சுக்கோங்க, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா ஜெயில்னு பேர். பாத்தீங்களா, பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்க எல்லாம் கை தட்டுறாங்க பாத்தீங்களா? கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேர், போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேர். அவன் தான் போட்டது கேள்வி கழியினா அதையே தான் போடுவான். கேட்டது நான் என்ன வேணுமோ அதை கேட்டதை போடணுமா இல்லையா? கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேர். குழந்தைங்க ஒண்ணு கேட்கும், ஒன்னு இட்லி ஒன்னு தோசை ஒண்ணு வடை என்ன ஒண்ணு கேட்கும் கொடுக்கணும். சார் லைஃப்ங்கிறது என்ன சார்? கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க, லைஃப்னா என்ன? எவ்வளவு நம்மால அதிக உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வது தானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கனவு மாதிரி படுப்போம் எந்திரிப்போம் படுப்போம், அப்படியே ஒரு நாள் தூங்கலாம் பட்டா அப்படியே போடுவோம். இல்ல என்ன பெருசா சாதிக்க போறோம்? எவ்வளவு பேருக்கு நம்ம சந்தோஷமா உதவணும், இதோட முக்கியம் எவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சில பேர் பணம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், ஆனா சந்தோஷமா இருக்க மூணு இருப்பான், குறாம் கொட்டா மாதிரி அப்படியே மூணு உட்கார்ந்து இருப்பேன். ஏண்டா என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னா, ஒண்ணு இல்ல சார். சில கேட்கும்போது சௌக்கியமா, இவன் கேட்டாலே வியாதி வரும். சௌக்கியமாங்கிறது எவ்வளவு சந்தோஷமா, சௌக்கியமா நீ இருக்க பிரமாதமா இருக்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். எப்படி இருக்கா? என்னமோ இருக்கிறேன், என்னமோ இருக்கிறேன், விட்டா துண்டை போட்டு இருக்கிறேங்கிற மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சார் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், சில விஷயம் ஏமாந்து கூட போகலாம் அந்த உலகத்துல. சில சமயத்துல நிறைய பணம் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல உறவுகள் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட போகலாம். இப்ப எது வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். நான் ஒரே அளவுகோல், என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சியா. நான் ஏன் சொல்றேன் தெரியுங்களா, சைக்காலஜியில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றான், எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான சயின்ஸ். கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ பாருங்க, கிடைச்சிட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்துட்டா கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. பச்சையா நான் சொன்ன காலேஜில் பேசும்போது, டே உன் காதலியை பார்த்துட்டா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ, அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டா அன்னைக்கு உன் காதலிய பார்த்துடலாம். அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பியா இல்லையான்னு தெரியாது, ஆனா நீ பார்த்தா என்ன மகிழ்ச்சியா இருப்பியோ அந்த மகிழ்ச்சிக்கு நீ போயிட்டேன்னா ஃப்ரீக்வன்சின்னு பேர். இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், எது இருந்தா நீ மகிழ்ச்சியா இருப்பியோ அதுக்கு வந்துட்ட உடனே அதை செட் பண்ணிடும். பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம், அதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு, அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஒரு வார்த்தை என் புஸ்தகத்தில் எழுதியிருந்தேன், இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்கும், அந்த கோயிலுக்கு போனா சாமி நிம்மதியா இருக்கும்லாம் சொல்றாங்க, ரைட். நான் புதுசா ஒரு தேதி சொல்றேன், 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நீ முடிவு பண்ணிட்டா, 24 மணி நேரமும் நீ சந்தோஷமா இருக்கும் முடிவு பண்ணிட்டா, நீ போறதுக்கு உலகத்துல கோயிலே இல்லை. ஏன், நீயே கோயில் ஆயிட்டப்பா, இனிமே நீ போறதுக்கு என்ன இடம் இருக்கு? 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் நீ இருக்கும் இடத்தை நீ கோயிலாக ஆக்கிவிட்டா என்று பொருள். பி ஹாப்பி. சில முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணும் போது இப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணா கூட, இன்னொரு 2 கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா 1 மந்த்ல முடிச்சத ஒரு 15 டேஸ்ல முடிச்சிருக்கலாம், 3 மந்த்ஸ்ல நம்ம ஒரு கொண்டு வந்த அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்து 1 மந்த்லயே கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், இப்படி தோணும், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி நல்லா அதை யாராவது குறை கூட சொல்லுவாங்க, நீ சரியா பாடுபடல, நீ சரியா முயற்சி எடுக்கல, நீ இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா நடந்திருக்கும். இப்படி நம்ம ஃபேமிலியில கூட யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கொஞ்சம் சோம்பேறி, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மளை இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. இப்போ நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள், நிறைய நாடுகள் நிறைய போய் பேசியிருக்கேன். என்ன வந்து கல்கிங்கிற பத்திரிகையில ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவோ பேசியிருக்கிறீங்க, என்னுடைய சில பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக்காக வந்திருக்கு, சில இடங்கள் அப்படி பேசுவேன், ஆரம்பிச்சதுலேருந்து 2 ஹவர்ஸ் அப்படியே பேசுனது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்காக போடலாம், அந்த மாதிரியும் வந்திருக்கு. அவங்க கேட்கறாங்க, நீங்க பேசின பேச்சிலேயே உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க, மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காம சொன்னேன், நீங்கள் இதுவரை பேசிய பேச்சுக்களிலேயே உங்களுடைய சிறந்த பேச்சு எது? என் பதில் என்ன தெரியுமா, என்னுடைய அடுத்த பேச்சு, என்னுடைய அடுத்த பேச்சு. என்ன யாராவது வீழ்த்த முடியுமா? ஏன்னா நான் என்ன பேசினாலும் இதை விட என்னுடைய அடுத்த பேச்சு நல்லா இருக்குன்ற எண்ணத்தோடு நான் போயிட்டே இருந்தா என் முன்னேற்றத்தை கடவுளால் கூட தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசி கிழிச்சுட்டேன், வெட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேச்சு இறங்கிடும் இல்லையா? நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் அப்படின்னு தாட் வந்துருச்சுன்னா நான் அடுத்ததுல சரிக்கிடுவேன், கீழே போயிடுவேன். நான் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே, இதை விட இன்னும் பிரமாதமா பண்ண முடியுமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். என்னுடைய முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அப்ப நீங்க எது செஞ்சிட்டாலும் நான் தான் ஏற்கனவே செஞ்சிட்டேன்னு திருப்தி அடையாதீங்க, இன்னும் என்னால என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்றது, உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா, ஒரு ஸ்டெப், பெரிய கஷ்டம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. காலையில 7 மணிக்கு எந்திரிப்பியா, 6:30 6:30 எந்திரிப்பியா, 6:30. நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வெளியில போய் கிளைண்ட்ஸை பார்ப்பியா, அதுக்கு பதிலாக 8.5 மணி நேரம் பாரு. இப்போ ஒரு மாசத்துல வந்து ஒரு 3 நீ முடிப்பியா 4 முடி, ஏன் என்ன முடியுமோ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நம்மளை யாராவது இன்னும் கொஞ்சம் முன்னேறுன்னு சொன்னா நமக்கு அவங்க குறை சொல்றாங்கன்னு பொருள் இல்லை, குறை சொல்றதா முதல்ல தோணும். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டணும்னு நம்ம அப்படியே அதோட முடிச்சிருவோம் லைஃப். யாரா குறை சொன்னா இதுக்கு மேல நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பார். சோ குறை சொல்றவங்க சந்தோஷமா வரவேற்கணும், அதுக்கு வருத்தப்படவே கூடாது. அதாவது கணவன் உட்காந்துருக்கான், ஒரு மனைவி பரிமாறுறாங்க, இன்னும் இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் இந்தியாவில இருக்கு, இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் வரவெல்லாம் பாவம், இன்னொருத்தர் சமைச்சு போட்டு சாப்பிட்ற அதிர்ஷ்டம்லாம் எவனுக்குமே இருக்காது. நாங்கள்லாமே சின்ன வயசுல இருக்கும்போது அம்மியில சட்னி அரைப்பாங்க, ஐயோ என்னமா இருக்கும் தெரியுமா. இப்பெல்லாம் அம்மி சட்னியே எந்த வீட்டுமே கிடைக்காது, அம்மா சட்னியே கிடைக்காது. அம்மானா சொந்த அம்மாவை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அம்மி அம்மி சட்னி, ஏன்னா அம்மியில் அரைக்கும்போது சட்னி பிரமாதமாக இருக்கும், அதுவும் பெண்கள் கோபத்தோடு அரைக்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். போட்டு தட்டு தட்டி அது மிக்சிலெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ யாராவது அம்மியில் அரைக்கணும்னு பொண்டாட்டு சொன்னாலும் வச்சுங்க, அம்மியில் எதை வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு இப்போ இருக்கும், இன்னொரு 5 வருஷம் இந்த மனைவி டைனிங் டேபிளில் பிடிச்ச உட்காந்து சாப்பிட்டுருவான், மனைவி பரிமாறுவா. இதெல்லாம் டிவியில் கூட காட்டுறான், பிடிச்ச உட்காந்து போய் மனைவி பரிமாறுற மாதிரி சீன்லாம் காட்டுறான் பாருங்க, மறந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க, புருஷன் அப்படி சாதம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், குழம்பாது வாயில் வைக்க விளங்கலை, எவனும் சொல்ல மாட்டான், ஏன்னா மறுநாள் கிடைக்கணுன்ற பயத்தில் எவனும் சொல்லாமல் தான் இருப்பான். ஏதோ மியூசிக்கு அடையாளமாக கொஞ்சம் ஆம்பளையாக இருப்போன்ற ஐடியாவில் ஒத்த ரெண்டு பேர் சொல்லிடுவாங்க தப்பி தப்பி. அப்படி எவனோ சொல்லிட்டான், இன்னும் சொல்லிட்டான், இது குழம்பா இது வாயில் வைக்க விளங்கலாம். இப்போ அந்த மனைவி எப்படி எடுத்துக்கணும், நல்ல மனைவியாக இருந்தால் என்ன கேட்கணும் தெரியுங்களா, அதில் என்னங்க குறை இருக்கு, உப்பு கம்மியாக இருக்கா, சரியாக கொதிக்கலையா, புளி பச்சையாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சி விட்டுருக்கலாமா, தேங்காய் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டிருந்தா, இப்போ வேணால் பொடி போட்டு கொதிக்க விட்டுமா, இதெல்லாம் என்னென்ன உண்டோ 1, 2, 3, 4, 5, 6 என்ன பண்ணால் அது நல்லா இருக்கும்னு ஒரு 7, 8 கேள்வி மனைவி கேட்டால் புத்திசாலின்னு இருக்கும். இது என்ன பண்ணட்டும், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணட்டும், கொதிக்க விட்டுமா, தேங்காய் அரைச்சி விட்டுமா, மசாலா பொடி போட்டுமா, மிளகுத்தூள் போட்டுமா, உப்பு போட்டுமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுமா, எதையும் ஒன்று அப்படி கேட்டா. ஆனால் ஒன்று இப்படி கேட்டோன்னே சில புருஷன் ஆஃப் ஆகிடும், எதாவது பண்ணட்டுமா அப்படி யோசிப்பான், இதுவே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இந்த உலகத்தில் குறை சொல்றதை விட சரி செய்ய தெரிஞ்சவன் பெரியாது. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மனைவி புரிய வச்சுட்டா, குறை சொல்றியே சரி செய், சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாம திணறுவான். ஆனா ஒன்னு யோசிச்சுக்கங்க, இதை எப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்களே, ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இதுல என்ன எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிச்சயமா மேல வருவாங்க. அந்த தாட் இல்லாம நீ என்ன குறை சொல்றது, சில பொண்டாட்டி ரொம்ப கடுமையா பேசுவான், போதும் போதும் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இதுவே பெருசு, இன்னும் சில பேர் நீ கிழிக்கிற கிழிக்குது போதாதான், அது இந்த சேர்த்து வேற ஒரு வார்த்தை ஒரே அடி அவனை அவமானப்படுத்துவாங்க, போதும் போதும் அப்படி சொல்லக்கூடாது. இதை என்ன பண்ணட்டும், ஹவு டு இம்ப்ரூவ் இட், இந்த ஹவு டு இம்ப்ரூவ் இட்ங்கிற கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க. ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படின்னு கேட்கிறவன் கண்டிப்பா மேல வரும். ஏன் இப்ப நான் பேசுறேன் சார், நான் பேசிட்டு ராத்திரி வீட்டுக்கு போனா தூங்க மாட்டேன் சார், நீங்க நம்புறா நம்புங்க, எனக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே ஃபிளாஷ்பேக் திருப்பி ஓடும். இந்த இடம் இப்படி சொன்னோம்ல, அது இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இப்படி சொல்லியிருந்தா, அப்போ 1000 பேருக்கு புரிஞ்சது இல்லை, அது 3 பேருக்கு புரியலையே, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன், அதில் 2 பேர் அதை ரிசீவ் பண்ணலையே, ஏன் ரிசீவ் பண்ணல, அவருக்கு ஊட்டு ப்ராப்ளமாக இருக்கும், இருந்தால் கூட நான் அதை கொஞ்சம் பர்டபுடே ஒன்று இமீடியட் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். அப்போ அவர் அவருக்கும் அது போகிறதுக்கு நான் இன்னும் என்ன மாதிரி அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், இன்னும் அந்த ஊமையை எங்கே கொண்டு வரணும், எதை சொன்னால் அது 1000 பேர்னா 1000 பேருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு இதை விட இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற தாட் யாருக்கு இருக்கோ, தன்னை நான் இன்னும் எப்படி முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். வாழ்வின் வெற்றி சூத்திரம், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இதை நல்ல ஆள் மனதில் வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சார், டாக்டர்ஸே சொல்லுவாங்க, ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, என்ன பிரதர் படுத்திருக்கிறீங்க, முடியல டாக்டர் படுத்திருக்கிறேன், கொஞ்சம் ஏஞ்சி உட்காரு, கொஞ்சம் லேசாக சாஞ்சிக்கிட்டு சார் உட்கார் உட்கார் ட்ரை பண்ண உட்கார் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உட்காந்ததுக்கப்புறம் மறுநாள் டாக்டர் உட்காருங்களா, உட்காந்துட்டேன், கொஞ்சம் இறங்கி நடங்களேன், டாக்டர் உட்காந்ததே பெரிய விஷயம், அதான் நின்னீங்கன்னா அதை விட பெரிய விஷயம், கொஞ்சம் நின்று பாருங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, நர்ஸை கூப்பிடுவார், நீ கொஞ்சம் நர்ஸு வந்தாலே சில பேர் நிற்பான், கொஞ்சம் நின்று பாருங்க அப்படிம்பா, சரி கொஞ்சம் அப்படி அப்படி நின்று அப்படி நடக்க ஆரம்பிப்பேன், ஓகே ஓகே நடக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் நடந்து பாருங்க, நடந்து பாருங்க, நல்ல ஸ்பீடாக நடந்து பாருங்க, ரைட்டு, அப்புறம் கொஞ்சம் இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பாருங்க, என்ன ஆகுது பாருங்க, என்ன சொல்றான் சூத்திரம், உன்னால் படுக்க மட்டுமே முடிந்தால் உட்கார், உட்கார மட்டுமே முடிந்தால் நில், நிற்க மட்டுமே முடிந்தால் நட, நடக்க மட்டுமே முடிந்தால் பற. ஏ, உன்னால் என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் நீ வளர முடியும். நம்ம வளரணுமா இல்லையா, குரோத் அப்படிங்கிறது தேவையா இல்லையா, என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல. மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போனோம்னு வச்சுங்க, கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, இது கிடைக்கும் அது கிடைக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க. அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்க நிறுத்திடுவோம். ஏன், நம்ம இதுக்கு தானே சார் பாடு போட்டோம், அது கிடைச்சிருச்சு அப்புறம் என்னத்துக்கு அனாவசியமா. ஒரு கதை சொல்றேன். ஒரு சாமியார் ரெண்டு கிளி வளர்த்தார், ரெண்டு ஆம்பளை கிளி வளர்த்தார். அந்த கிளி ரெண்டும் பக்தியான கிளி, ஒன்று கிணிங் கிணிங் கிணிங் மணி அடிக்கும், இன்னொன்று கற்பூரம் காடும், சாமிக்கு கற்பூரம் காடும் எப்போ 24 hours. அவ்வளோ பக்தியான கிளி, கிளி வளர்த்தார். ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அவள் எங்கேயோ கிளி ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தா கூட்டு, இந்த ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்து கிளியை வீட்டில் வச்சா பாருங்க, அவள் வளர்த்த பெண் கிளி, அவள் கொண்டு வந்த பெண் கிளி கெட்ட வார்த்தை பேசுது, உங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கேயோ வளர்ந்துருக்கு, தப்பா வளர்ந்துருக்கு. அது வந்த உடனே சொல்லுது, அசிங்கமா என்ன பேசுது, அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அப்படி. உடனே என்ன பண்ணா, இந்த கோயிலுக்கு வந்தா, இந்த சாமியார் வளர்த்த ரெண்டு கிளியும் ஒன்னு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஒன்று கற்பூரம் கடிச்சு பாருங்க, அவளுக்கு ஒரே சந்தோஷம், இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா, நம்ம பொம்பளை கிளி இதை கொண்டு இங்க கொண்டு விட்டுட்டா, இதுவும் இது மாதிரி நல்ல பழக்கம்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டான். அப்படி விட்ட போது இந்த கற்பூரம் கட்டிக்கிட்டு பாத்தீங்களா, அந்த கிளி அது தட்டை அது டா போட்டு கூப்பிட்ட உடனே ஒரு ஷாக் ஆகி போய், ஏன் என்னையுமா, அப்போ உனக்கோசரம் தனியாக சொல்லுவாங்களா, அந்த உனக்கோசரம் தனியாக சொல்லுவாங்களா அப்படிங்குது. ஒரு எல்லைக்கு மேலே அது மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு கணவன் கணவன் ஒன்று கேட்பான், புள்ள ஒன்று கேட்பான், ஒன்று இட்லிங்குது, ஒன்று தோசைங்குது, அது ஒரு வெறுப்பாக சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒன்று சொல்ல பாருங்க, ஒன்று இட்லிங்குது ஒன்று தோசைங்குதுன்னு தயவுசெய்து நீங்கள் வந்து வீட்டில் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா, சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. மன்னிச்சுக்கங்க, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா ஜெயில்னு பேரு. பாத்தீங்களா, பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்கெல்லாம் கை தட்டுறாங்க பாத்தீங்களா, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேரு. அவன் தான் போட்டது கேள்வது கழின்னா அதையே தான் போடுவான். கேட்டது நான் என்ன வேணுமோ அதை கேட்டதை போடணுமா இல்லையா, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேர். குழந்தைங்க ஒன்று கேட்கும், ஒன்று இட்லி, ஒன்று தோசை, ஒன்று வடை, என்ன ஒன்று கேட்கும் கொடுக்கணும். சார், லைஃப்ங்கிறதே என்ன சார், கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க, லைஃப்னா என்ன, எவ்வளவு நம்மால் அதிகம் உழைக்க முடியுமோ உழைச்சி, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையாக வாழ முடியுமோ அவ்வளோ இனிமையாக வாழ்வது தானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு, எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவணும், இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு கனவு மாதிரி, படுப்போம் எந்திரிப்போம் பொறுப்போம், அப்படியே ஒரு நாள் தூங்கினா பட்டா அப்படியே போடுவோம். இதுல என்ன பெருசா சாதிக்க போறோம், எவ்வளவு பேருக்கு நம்ம சந்தோஷமா உதவணும், இதோட முக்கியம் எவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சில பேர் பணம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், ஆனா சந்தோஷமா இருக்க முடியும் இருப்பான், மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும். சார், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், சில விஷயம் ஏமாந்து கூட போகலாம் அந்த உலகத்தில். சில சமயத்தில் நிறைய பணம் கிடைக்கலாம், சில சமயத்தில் நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், சில சமயத்தில் நல்ல உறவுகள் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட போகலாம். இப்போ எது வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். நான் ஒரே அளவுகோல், என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சி.